إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله خير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ثم أما بعد فهذا المجلس الثالث في حقوق دعت إليها الفطرة وقررت الشريعة لفضيلة الشيخ العلامة محمد الصالح العثيميين رحمه الله وأسكنه فسيح جناته. C'est notre troisième cours autour de ces droits innés dans la nature humaine et confirmés par la législation d'Allah subhanahu wa ta'ala. Cette risala de son éminence, Cheikh Mohamed Salih al-Uthaymeen, qu'Allah subhanahu wa ta'ala lui donne le firdaus al-A'la. Qala rahimahullah, انظر يا أخي, هذا الحق اليسير عملا, الكثير أجرا, إذا قمت به فيه, كنت سعيدا في الدنيا والآخرة, ونجوت من النار, ودخلت الجنة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. يقول الشيخ رحمة الله عليه إن هذا الحق اليسير اللي هو إفراد الله سبحانه وتعالى بالعبادة والعمل بما أمرك الله واجتناب ما نهاك الله سبحانه وتعالى عنه هو عمل قليل ولكن الأجر دياله كثير, وإلا قمتي بهذاك العمل وحدتي الله سبحانه وتعالى في العبادة دياله أو ما شركتيش معاه وخلصت العمل لله سبحانه وتعالى تكون عندك السعادة في الدنيا قبل الآخرة وتنجو من النار وتدخل الجنة. وجاء في الآية من زحزح عن النار, أي حفظ الله سبحانه وتعالى نجاه من النار ودخل الجنة فهذا الفوز. وما الحياة الدنيا, الحياة الدنيا ما هي إلا متاع قليل, ما هي إلا غرور. Donc, Cheikh Rahimahullah Ta'ala, à la fin de ce premier droit, qui est le droit d'Allah Subhanahu wa Ta'ala, dit « Regarde mon frère, ce droit, au niveau des actes, c'est peu d'actes, mais il a beaucoup de récompenses. » C'est-à-dire ce droit qui est le fait de réserver le culte exclusivement à Allah Subhanahu wa Ta'ala et d'accomplir la religion sincèrement pour Allah Subhanahu wa Ta'ala, c'est peu d'efforts que tu fais. Et la récompense est énorme par rapport à ce que tu fais comme effort. Si tu accomplis, il dit rahimahullah, si tu accomplis cet effort, cet acte, ce droit qui est le fait de réserver le culte exclusivement à Allah subhanahu wa ta'ala, tu vas être heureux dans ce bas monde et dans le delà. Et tu vas être épargné du feu de l'enfer et tu vas rentrer au paradis. Et il cite le hadith qui dit, celui, qui épargne de l'enfer et qui rentre au paradis, celui-là a gagné. Et ce bas monde, ce n'est que des choses futiles qui sont passagères et éphémères. فَتَرَى أَنَّ الْعَبْدَ إِذَا أَدَّى حَقَّ اللَّهِ سُبْحَانَهُ وَتَعَالَى بِأَنْ عَبَدَ اللَّهُ وَحْدَهُ وَلَمْ يُشْرِكْ لَهُ فَمَاذَا لَهُ له في الدنيا أمور وله في الآخرة أمور. العبد من عباد الله لتي يدي الحق ديال الله وما تيشرك بالله سبحانه وتعالى عنده أمور في هذه الدنيا وعنده في الآخرة كذلك أمور. Et le serviteur, tu vois, le serviteur d'Allah subhanahu wa ta'ala, quand il accomplit ce droit d'Allah subhanahu wa ta'ala, qu'il adore Allah, qu'il lui fait pas d'associé, qu'est-ce qu'il a? Il a beaucoup de choses dans ce bas monde et aussi beaucoup de choses dans le delà. في هذه الدنيا يمكن الله له في الأرض فالذي يريد التمكين ويريد العزة ويريد السلطة فعليه بالتوحيد وعليه بإفراد الله سبحانه وتعالى بالعبادة وبدعوة الناس إلى توحيد الله سبحانه وتعالى. بدل أن يحمس الناس بدون فائدة فعليه أن يدعوهم إلى التوحيد ويعلمهم التوحيد ويحقق هو التوحيد في حياته. Dans ce bas monde, Allah subhanahu wa ta'ala, il donne à ceux qui accomplissent ce droit d'Allah subhanahu wa ta'ala, qui le fait de réserver le culte exclusivement à Allah subhanahu wa ta'ala, il leur donne la puissance et le pouvoir. Donc celui qui veut la suprématie à cette communauté et qui veut avoir le pouvoir, il n'a qu'à accomplir le monothéisme et à appeler les gens vers le monothéisme et à éduquer les gens sur le monothéisme au lieu de les exciter inutilement et de les chauffer inutilement sur des futilités. Il faut qu'ils leur enseignent le monothéisme, qu'ils les orientent vers le fait de réserver le culte exclusivement à Allah subhanahu wa ta'ala. لأن الله عز وجل قال وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض وليمكنن لهم دينهم الذي ارتضى له وليبدلنهم من بعد خوفهم أمنا. هذا وعد الله. فما هو شرطه؟ يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. الله وعد بالتمكين للمؤمنين الذين يعملون الصالحات الموحدين الذين يخلصون أعمالهم لله ويتبعون في ذلك رسول الله صلى الله عليه وسلم أنهم سيكون هم يخلف بعضهم بعضا على الأرض كما كان لمن كان قبلهم. كيف كانوا اللي قبل منهم مشوا على هذه الطريق؟ والله سبحانه وتعالى غادي يعطي القوة للدين ديالهم والخوف ديالهم غادي يبدلوا لهم باش بالأمن. هذا الوعد ديال الله. ولكن هذا الوعد مشروط بشرط. يعبدونني لا يشركون بي شيئا. يفرضون الله سبحانه وتعالى بالعبادة. يخلصون لله سبحانه وتعالى. Donc, pourquoi? Parce que Allah سبحانه وتعالى a promis à ceux qui ont cru et fait bonne œuvre qui va les faire succéder sur terre comme il l'a fait à ceux avant eux. Ceux avant eux qui avaient accompli le monothéisme et qui avaient accompli les œuvres comme Allah subhanahu wa ta'ala a voulu, Allah subhanahu wa ta'ala leur a donné le pouvoir sur terre. Il a fait que les uns succèdent aux autres sur cette terre. Hein? Et il a fait que leur religion soit la plus forte. Et c'est elle qui a le dessus sur tout. Cette religion qui leur a agréé. Et il leur a changé aussi leur peur en sécurité. Ça, c'est la promesse d'Allah. Mais cette promesse, elle est suspendue à une condition. Il m'adore sans me faire d'associer. Donc celui qui veut la suprématie à la communauté, il veut la force de cette religion, il veut l'honneur de cette communauté, il veut la sécurité pour la communauté, ben il faut qu'il accomplisse le monothéisme. Il faut que son culte soit réservé exclusivement à Allah subhanahu wa ta'ala et qu'il appelle les gens vers ça. Hein? وقال عز وجل ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. ولقد كتبنا في الزبور أي في الكتب المنزلة من بعد الذكر أي في اللوح المحفوظ أن الأرض يرثها عباد الله الصالحون أي عباد الله الذين أفردوا الله بالعبادة وقاموا بما أمرهم الله وانتهوا عما نهوا عنه واتبعوا في ذلك الرسل. Et il est dit dans notre verset, nous avons écrit dans les livres descendus, après l'Ouh al-Mahfouz, le livre protégé, qui est l'origine de tout, que la terre va hériter la terre, les serviteurs vertueux. Qui sont les serviteurs vertueux? Ce sont ceux qui accomplissent le monothéisme à Allah subhanahu wa ta'ala, qui réservent leur culte exclusivement à Allah subhanahu wa ta'ala et qui suivent dans ça les messagers alayhi salatu wassalam. C'est ceux-là qui vont hériter la terre. كذلك في الدنيا الموحد والذي قام بهذا الحق يحفظه الله سبحانه وتعالى من الشيطان. تريد أن يحفظك من الله ومن الشيطان فعليك بتوحيد الله سبحانه وتعالى. ou si dans ce bas monde, le monothéiste, celui qui accomplit la religion exclusivement pour Allah subhanahu wa ta'ala, il est protégé min al-shaytan. Tu veux être protégé min al-shaytan, accomplis le monothéisme pour Allah. Inna ibadi laysa laka alayhim sultan. واعترف العدو نفسه أنه لا قبل له بعباد الله سبحانه وتعالى فقال قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. فالعدو يعترف أنه لا يستطيع شيئا لعباد الله سبحانه وتعالى المخلصين الذين حققوا التوحيد واتبعوا المرسلين لا يستطيع لهم شيئا. والله سبحانه وتعالى قال عبادي ما عليك عليهم سلطان. هؤلاء الذين حققوا التوحيد واتبعوا المرسلين وآمنوا بالله وعملوا الصالحات وفق ما جاء في كتاب الله وفي سنة المصطفى عليه الصلاة والسلام، الشيطان لا يستطيع لهم شيئا أبدا، هم محفوظون بحفظ الله سبحانه وتعالى. Donc tu veux te protéger من الشيطان faut que tu accomplis le monothéisme. Tu veux te protéger des ruses de الشيطان aussi accompli le monothéisme. Il est dit dans le verset, certes mes serviteurs, tu n'as aucun pouvoir sur eux. Allah s'est adressé à Shaitan. Il lui a dit, certes mes serviteurs, tu n'auras aucun pouvoir et tu n'as aucun pouvoir sur eux. Hein? Les serviteurs d'Allah, ce sont ceux qui ont accompli le monothéisme et qui ont suivi dans ça leur messager alayhi salatu wassalam. Et l'ennemi d'Allah, subhanahu wa ta'ala, qui est Shaitan, a reconnu ceci lui-même. Dans le verset, il dit, par ta force et à Allah, je vais les induire en erreur tous, sauf tes serviteurs sincères. Hein? Ça veut dire, sauf ceux qui accomplissent la religion sincèrement pour Allah subhanahu wa ta'ala, ceux-là, shaitan, il ne peut rien pour eux, ils sont protégés min Allah subhanahu wa ta'ala. Kadhalika, bitchiki, at-tawhid. الإنسان يتحصل على الزاد الذي ينفعه في سفره، الذي ينفعه في الدار الآخرة، الذي ينفعه يوم لا ينفع مال ولا بنون. فبتحقيق التوحيد أنت تحصل زادك الذي هو التقوى والذي سينفعك يوم لقاء الله. هنا accomplissons le monothéisme, un accomplissement l'adoration exclusivement pour Allah سبحانه وتعالى, tu obtiens ta provision qui est taqwa. Tu remplis, hein, tu te remplis de provisions qui est taqwa, qui va être, hein, ce qui va te servir, c'est ce qui va te servir le jour de la rencontre d'Allah subhanahu wa ta'ala, le jour où rien ne sert, ni la fortune, ni les enfants, ni quoi que ce soit, ce qui va te servir, c'est tes œuvres, c'est ta piété, c'est taqwa, c'est le fait d'avoir mis en application les ordres d'Allah et d'être abstenu de ce qu'Allah subhanahu wa ta'ala il t'a interdit. قال عز وجل يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. أي إذا عبدتم الله الذي خلقكم حصلتم على التقوى وهي خير الزاد وهي وصية الله للأولين والآخرين. ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله والجنة أعدت للمتقين. ها Donc, et le verset nous dit, ô gens, adorez votre souverain qui vous a créé, vous et ceux avant vous. Ainsi vous allez acquérir taqwa. Hein? Et taqwa, c'est la meilleure des provisions. Et c'est le conseil, l'ordre que Allah subhanahu wa ta'ala a donné au premier ou au dernier. Hein? Nous avons ordonné à ceux qui ont reçu le livre avant vous, ainsi qu'à vous-même, le fait de préserver les droits d'Allah, qui est taqwa. Et taqwa, le paradis a été préparé pour le muttaqoun, pour ceux qui préservent les droits d'Allah, subhanahu wa ta'ala, et qui mettent en application, hein, ses ordres et qui s'abstiennent de ses interdits. Enfin, durant ton voyage dans ce bas monde, tu as besoin de taqwa pour arriver dans le delà et arriver vers l'agrément d'Allah, subhanahu wa ta'ala. Et cette provision, tu l'obtiens en adorant Allah et en réservant le culte exclusivement à Allah subhanahu wa ta'ala. فَأَنْتَ فِي الدُّنْيَا مُسَافِرِ الْدَّارِ الْآخِرَةِ وَلَا بُدَّ لَكَ مِنْ زَادُ وَزَادُكَ وَالتَّقْوَى إِلَى الدَّارِ الْآخِرَةِ لِكَيْ تَصِرْ. وَالتَّقْوَى هِيَ أَنْ تَعْبُدَ اللَّهَ كَمَا أَمَرَكَ اللَّهَ وَأَنْ تُفْرِدَ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى بِالْعِبَادَةِ. كذلك الذي يحقق التوحيد يتحصل له محبة الله سبحانه وتعالى التي هي السعادة في الدنيا والآخرة. الذي يحقق التوحيد فتحب الله سبحانه وتعالى. فإذا أحبك الله فأنت في خير عظيم. Et aussi dans ce bas monde, ceux qui accomplissent le monothéisme, ils acquièrent l'amour d'Allah. Allah, il les aime. Et quand quelqu'un est aimé par Allah subhanahu wa ta'ala, hein, imagine le bonheur dans lequel il va être dans ce bas monde avant le delà. قال عز وجل في الحديث القدسي وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها وإن سألني لأعطينه وإن استعاذني لأعيذنه. والحديث رواه الإمام البخاري. الله سبحانه وتعالى يقول في الحديث القدسي محد الإنسان تتقرب لي بالنوافل غادي نحبه. متى تقرب الإنسان بالنوافل تيقوم بالفرائض وتتقرب الله سبحانه وتعالى بالنوافل تيحب الله سبحانه وتعالى وديك الساعة تيولي السمع ديالو واش ها كنت سمعه الذي يسمع به. أشنا هو السمع ديالو الذي يسمع به؟ أي الله سبحانه وتعالى يوفق هذا الإنسان ألا يستعمل سمعه فيما يغضب الله. فالله سبحانه وتعالى يوفق أن يكون سمعه يسمع كل ما يرضي الله ولا يتوجه إلى ما يغضب الله في سمعه. لا غناء ولا فسق ولا فجور ولا كذا. الله سبحانه وتعالى يحفظه من كل هذا. وكنت بصره الذي يبصر به أي الله سبحانه وتعالى يجعل يحفظ بصر هذا الإنسان ويجعل بصره لا يقع على ما حرم الله وعلى ما لا يريد الله. فهذا توفيق. إذا أحبك الله وفقك لكل الخير. لا تسمع إلا ما يرضي الله ولا تبصر إلا ما لا يرضي الله إلا ما يرضي الله سبحانه وتعالى. وكنت يده التي يبطش بها أي هذا الإنسان يداه توفق لماذا؟ للخير ولما يحب الله ويرضاه ولا تقع على ما يغضب الله سبحانه وتعالى وما يسخط الله سبحانه وتعالى. كذلك رجلاه يوفق الله سبحانه وتعالى بأن رجلاه لا تذهب به إلى أماكن لا يحبها الله سبحانه وتعالى ولا إلى أعمال لا يحبها الله سبحانه وتعالى فيوفق إلى الخير. فجوارحه عندما يحبه الله جوارح كلها توجه إلى الخير. وزيادة على هذا أنه إذا طلب الله أعطاه وإذا التجأ إلى الله لكي يحفظه حفظه الله سبحانه وتعالى. فهذا أمر عظيم لمن؟ للموحد الذي قام بالفرائض وأتبعها بالنوافل فيحصل له حب الله وحد الله سبحانه وتعالى في أعماله وقام بما أوجب الله سبحانه وتعالى عليه وقام كذلك بما جاء في سنة المصطفى عليه الصلاة والسلام فيأتيه الحب من الله سبحانه وتعالى فيحبه الله ويوفقه لما يحبه ويرضى. لا كاتريام شوز كوبتيان المونوثيست celui qui accomplit l'adoration d'Allah subhanahu wa ta'ala ici dans ce bas monde et qui réserve son culte exclusivement à Allah subhanahu wa ta'ala et qui suit dans tout ça son messager alayhi salatu wassalam, c'est que Allah subhanahu wa ta'ala l'aime et il l'accomplit sur le bon chemin. Dans le hadith authentique et le hadith qudsi qui est la parole d'Allah subhanahu wa ta'ala rapporté par l'imam Bukhari, et mon serviteur ne cesse de se rapprocher de moi avec les surrogatoires, c'est-à-dire que le serviteur il a accompli ce que Allah subhanahu wa ta'ala aime, qui sont les obligations, et après il se rapproche de Allah subhanahu wa ta'ala avec les surrogatoires. Allah subhanahu wa ta'ala dit, mon serviteur ne cesse de se rapprocher de moi avec les surrogatoires jusqu'à ce que je l'aime. Et quand je l'aime, je vais être son oui avec laquelle il entend, et je vais être sa vue avec laquelle il voit, et je vais être sa main avec laquelle il fait les choses, et je vais être ses pieds avec lesquels il marche. Et s'il me demande, je vais lui donner, et si il cherche refuge auprès de moi, il me demande protection, je le protège. Hein? Regarde ce grand bienfait qu'obtient le serviteur d'Allah subhanahu wa ta'ala quand il accomplit le monothéisme. Mon serviteur ne cesse de se rapprocher de moi avec les surrogatoires jusqu'à ce que je l'aime. Bien sûr, les surrogatoires après les obligations. Il accomplit d'abord les obligations et après les surrogatoires. Et dans ces cas-là, Allah, il l'aime. Et quand il l'aime, il va être sans oui avec laquelle il entend. Qu'est-ce que ça veut dire? Il va être sans oui avec laquelle il entend. Ça veut dire qu'Allah, subhanahu wa ta'ala, va préserver lui de cette personne pour qu'il n'entend que ce qu'Allah, subhanahu wa ta'ala, aime et agrée. Donc tout ce qu'Allah, subhanahu wa ta'ala, n'aime pas et n'agrée pas, cette personne ne l'entendra pas. Allah, subhanahu wa ta'ala, va lui faire éviter les chansons, hein, les paroles blâmables, tout ce qui est hada, Allah subhanahu wa ta'ala va lui éviter. Donc, et son oui va être orienté vers le fait d'écouter tout simplement ce que Allah subhanahu wa ta'ala aime et agrée. Et sa vie va être orientée, protégée et accomplie, et il ne verra que ce que Allah subhanahu wa ta'ala aime et agrée. Hein? C'est ce que ça veut dire, je serai ma vue avec laquelle il voit. C'est-à-dire, Allah subhanahu wa ta'ala, il va accomplir sa vue à ce que sa vue ne tombe pas sur ce que Allah subhanahu wa ta'ala lui a interdit de voir. Et il fera avec ses mains ce que Allah subhanahu wa ta'ala aime et agrée. Et avec ses pieds, il ira dans des endroits où Allah subhanahu wa ta'ala aime et agrée. Ses pieds ne vont pas l'amener vers des endroits que Allah subhanahu wa ta'ala n'aime pas et n'agrée pas. Imagine un petit peu. Quand la personne arrive à ce stade-là, et que tous ses sens sont orientés et protégés min Allah, ils sont orientés vers le bien. Donc, quel bonheur il est cette personne. Et après, Allah subhanahu wa ta'ala dit dans le hadith, quand il me demande, quelque chose je lui donne. Et s'il cherche protection auprès de moi, je le protège. C'est le bonheur de la personne. Et ça, celui qui accomplit le monothéisme, il a tout ça, dans ce bas monde avant l'au-delà. Ça veut dire, quand il est accompli ainsi, ben ça veut dire que si Hassanat augmente, ça veut dire que c'est lui toujours le gagnant. Que quand il va arriver devant Allah, subhanahu wa ta'ala, sa récompense va être énorme. Hein? Il a accompli le monothéisme, il a fait des œuvres comme Allah subhanahu wa ta'ala le veut, et comme lui a enseigné le Rasoul sallallahu alayhi wa sallam, Allah subhanahu wa ta'ala a protégé ses sens, qui fait que il va que dans le bien, de bien en bien. Ça, c'est ce que tu gagnes en tant que monothéiste dans ce bas monde, avant le delà. Fahada tamratu tawhid fi dunya yuwaffiqka Allah ila ma yuhibbu wa yarda. Donc, tu t'ouahides Allah, et tu t'abîmes dans ce que Rasulullah sallallahu alayhi wa sallam, Allah subhanahu wa ta'ala yuwaffiq li l'amal saliha. Yahfad laka al-basar, wa yahfad laka al-sam', wa al-rijlain, wa al-yadain. Fa bihifdhihi laka, wa bihifdhihi li jawarihik, anta alladhi tarbah, tazdad hasanatuk, wa tazdad darajatuk inda Allah subhanahu wa ta'ala. Fahada fadlu at-tawhid ala al-insan, fi al-dunya qabla al-akhirah. وقال صلى الله عليه وسلم إن الله تبارك وتعالى إذا أحب عبدا نادى جبريل إن الله قد أحب فلانا فأحبه فيحبه جبريل ثم ينادي جبريل في السماء إن الله قد أحب فلانا فأحبه فيحبه أهل السماء ويوضع له القبول في الأرض والحديث عند الإمام البخاري الإمام مسلم. تتصور الله سبحانه وتعالى من الإنسان تيوحده وتتقرب له بالنوافل تيحبه تعيط على جبريل أفضل الملائكة يقول له شوف أنا تنحب فلان حبه فجبريل تيحب هذاك الإنسان وجبريل تعيط على الملائكة ديال السماء تيقول لهم فلان راه حب الله فأحبوه فيحبه أهل السماء ويوضع الإنسان القبول في الأرض ها ويوضع الإنسان القبول في الأرض. Et dans le hadith authentique rapporté par Imam Bukhari ou Imam Muslim, quand Allah, Rasoul sallallahu alayhi wa sallam dit, quand Allah azzawajal aime son serviteur, il appelle Jibril, lui dit, Allah, il aime telle personne. Aime-le. Jibril, il l'aime. Le meilleur des anges l'aime. Hein? Après Allah subhanahu wa ta'ala. Et après Jibril, il appelle. Dans les habitants des cieux qui sont les anges, Allah subhanahu wa ta'ala aime telle personne, aimez-la. Et les gens, les habitants d'ici vont l'aimer, l'aimeront. Hein? Et l'acceptation sera donnée à cette personne sur terre. C'est-à-dire que ceux sur terre vont l'aimer aussi. Hein? Regarde ce grand bienfait que la personne acquiert dans ce bas monde avec le monothéisme. أما في الآخرة فالأمر عظيم جدا الأمن من الفزع الأكبر والفوز بالجنة الأمن من الخوف الكبير هو آمن ما هذه خف هذه الخوف التي يخوف الناس والفوز بالجنة كنت dans le delà c'est être épargné de la grande peur et de gagner le paradis. قال تعالى يا عبادي لا خوف عليكم اليوم ولا انتم تحزنون الذين امنوا باياتنا وكانوا مسلمين ادخلوا الجنه انتم وازواجكم تحبرون يا عبادي لا خوف عليكم اليوم متى يوم القيامه ما عندكم انتم علاش تخافوا ولا علاش تحزنوا شكون هادو الذين آمنوا بآيات الله وكانوا مسلمين أي سلموا أمرهم لله انقادوا لله وأذعنوا لله وحققوا التوحيد واتبعوا المرسلين هؤلاء لا خوف عليهم ولا هم يحزنون ادخلوا الجنة هذا الأمر الذي يأتي ادخلوا الجنة أنتم وأزواجكم أي أنتم ومن كان على نفس العمل مثلكم أي أنتم ومن آمن وعمل الصالحات أنتم ومن حقق التوحيد والاتباع ادخلوا الجنة ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون أي تنعمون فيها وتكرمون فيها فهذا الذي عندهم يأمنون الفزع الأكبر ولهم النعيم في الجنة Et donc, dans le delà, d'abord, le monothéiste voit qu'il n'aura pas à subir la grande peur que vont subir les autres. Il gagnera le paradis. Dans le verset, il est dit, « Ô serviteurs, vous n'avez pas à avoir peur aujourd'hui, ni à être attristé. » Quand ça, le jour de la résurrection. Vous n'avez pas à avoir peur, ni à être attristé. Quand les autres vont avoir peur, ils vont être attristés, au moins ils n'auront pas à subir cette peur, ni à être attristés. Qui sont ceux-là? Ceux qui ont cru en nos signes et en nos versets, et qui étaient soumis. Soumis à qui? À Allah subhanahu wa ta'ala. Qui étaient monothéistes. Soumis à l'ordre d'Allah subhanahu wa ta'ala. Suivant le messager d'Allah subhanahu wa ta'ala. Rentrez au paradis, vous, et ceux qui ont accompli, qui étaient sur les mêmes œuvres que vous. Là, vous allez être honorés, vous allez avoir les délices. Donc, ils ne subissent pas la grande peur, ils ne seront pas attristés, ils auront le grand gain, c'est de rentrer au paradis dans lequel ils vont vivre dans les délices où ils vont être honorés. Min Allah Azza wa Jal. Wa qala ta'ala fil hadith al-Qudsi, a'adadtu li'ibadi s-salihin, ma la aynun ra'at, wa la udunun sami'at, wa la khatara ala qalbi bashar. Wa qara'u in shi'tum, fa la ta'lamu nafsun ma ukhfiya lahum min qurrati a'yun. والحديث عند الإمام البخاري والإمام مسلم الله سبحانه وتعالى كذلك في الحديث القدسي قل بأنه عد العباد الصالحين من هم العباد الصالحين؟ الموحدون الذين يمتثلون أوامر الله ويجتنبون نواهيه متبعين في ذلك رسول الله سبحانه وتعالى فهؤلاء عد الأشعد عليهم الله سبحانه وتعالى ذاك الشيء اللي ما عمر شي عين شافت ولا سمعته شي أذن ولا خطر على شي قلب ديال شي بشر ها قال رسول الله صلى الله عليه وسلم اقرأوا إن شئتم اقرأوا قول الله سبحانه وتعالى فلا تعلم نفس ما أخفي لهم أي ما كان شي حد اللي تعرف ذاك الشيء اللي عد لهم الله سبحانه وتعالى في الجنة اي دون لوتخو حديث قدسي الله سبحانه وتعالى يقول جي بريباري مي سيرفيتور فيرتيو كي سون لي سيرفيتور فيرتيو لي مونوتيست دون لي زاكت سون في سانسيرمون بور الله اي دون لو سويفي دو بروفيت عليه الصلاة والسلام Je leur ai préparé ce qu'aucun œil n'a vu et ce qu'aucun oui n'a pu entendre parler des choses que je leur ai préparées. Et ce qui n'a jamais pu effleurer leurs pensées, n'est pas séparé leur cœur. Et lisez si vous voulez, et aucune âme ne sait ce qui leur a été préparé. Ou dans le delà. Là, il y a des choses que Allah subhanahu wa ta'ala a préparées pour ses serviteurs vertueux, pour les monothéistes, ceux qui ont accompli les ordres d'Allah subhanahu wa ta'ala comme le voulait Allah subhanahu wa ta'ala. Il y a des choses qu'ils entendent, même si dans le Coran, tu as des descriptions du paradis, de certaines choses, comme Allah il te parle du miel, il te parle du bain, il te parle de l'alcool, hein, il te parle de tout ça. Abdullah ibn Abbas, quand il a parlé de certains fruits comme la grenade, les raisins, il a dit non de semblance avec ce que vous connaissez que le nom. Ils n'ont de ressemblance avec ce que vous connaissez que le nom. Ça veut dire que c'est tout à fait autre chose dans le delà. Hein? La même chose pour l'alcool qui coule, les fleuves d'alcool qui coulent dans le paradis. Ils n'ont rien, le khamr, hein? Ils n'ont rien de ressemblance avec l'alcool de ce bas monde. Il n'y a que le nom. Kadhalika. الموحدون لا يعذبهم الله في النار الموحدون لا يعذبون في النار et aussi les monothéistes Allah subhanahu wa ta'ala ne les châtie pas dans le feu de l'enfer قال صلى الله عليه وسلم معاذ رضي الله عنه هل تدري ما حق العباد على الله إذا فعلوه قلت الله ورسوله أعلم قال حق العباد على أن لا يعذبهم على أن لا يعذبهم إذا حققت التوحيد فلك هذه البشرى من رسول الله صلى الله عليه وسلم يقول حق العباد على ألا يعذبهم أي هذا الذي وحد الله ولم يشرك به شيئا لا يعذبه الله سبحانه وتعالى إي الله سبحانه وتعالى إن شتي غبا دون فود لونفير معاذ بن جبل رضي الله عنه وأرضاه كنت الرسول صلى الله عليه وسلم lui a posé la question Tu sais à Mu'ad ce qu'Allah subhanahu wa ta'ala réserve à ceux qui ont accompli le monothéisme. Il a dit, sauf Allah et son messager le savent. Il lui a dit, c'est qu'Allah subhanahu wa ta'ala, il ne va pas les châtier. Allah subhanahu wa ta'ala, il ne les châtiera pas. فَحَقُّ اللَّهِ عَلَى عِبَادِ أَنْ يَعْبُدُوهُ وَلَا يُشْرِكُوا بِهِ شَيْئًا فَإِنْ فَعَلُوا ذَلِكَ لَهُمُ السَّعَادَةُ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ حق الله أن الناس يعبدوه بلا ما يشركوا به ولهم أتوا بالتوحيد فلهم السعادة في الدنيا وفي الآخرة دونك لو droit de الله سبحانه وتعالى sur ses serviteurs c'est qu'ils lui fassent pas de soucis et qu'ils lui réservent le culte exclusivement et s'ils accomplissent ce droit ils ont le bonheur dans ce bas monde et dans le delà والعبادة التي أراد الله سبحانه وتعالى من عباده هي كما قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله اسم جامع لكل ما يحبه الله ويرضاه من الأقوال والأفعال الظاهرة والباطنة العبادة اللي بغى الله سبحانه وتعالى من العباد دياله هي كما قال شيخ الإسلام عبادة هذا اسم كبير تدخل فيه بزاف ديال الأمور تدخل فيه الأمور اللي تحبها الله وترضاها الله كانت أقوال ولا كانت أعمال كانت أفعال ولا كانت أقوال كانت بالقلب ولا كانت بالجوارح كانت بالظاهر ولا كانت بالباطن ماذا من الله سبحانه وتعالى يحبها ويرضاها فهي عبادة والمفهوم ديال الضد ديالها كل ما لا يحبه الله ولا يرضاه ويترتب عليه سخط الله فهو ليس بعبادة كل قول وعمل ظاهر وباطن يترتب عليه سخط الله وغضب الله وعذاب الله فليس بعبادة وكل قول ظاهر وباطن وعمل ظاهر وباطن يترتب عليه رضوان الله ومحبة الله ويحبه الله فهذه عبادة اي لادوراسيون الله سبحانه وتعالى فيدونو لادوراسيون c'est un grand mot qui a une énorme définition. Et la définition que lui a donné Cheikh l'Islam Ibn Taymiyyah, c'est qu'un nom qui réunit tout ce que Allah subhanahu wa ta'ala aime et agrée parmi les actes et parmi les paroles. les actes du cœur et les paroles du cœur, et les actes des membres, hein, c'est-à-dire toute parole du cœur et toute parole que tu dis avec ta langue. Tout acte que tu fais avec ton cœur et tout acte que tu fais avec ton membre. Des moments que Allah subhanahu wa ta'ala l'aime et l'agrée, c'est un acte d'adoration. Et tout acte, et dans le sens contraire, tout acte que Allah subhanahu wa ta'ala n'aime pas, il n'agrée pas, il maudit cet acte, il découle le châtiment d'Allah subhanahu wa ta'ala, et la colère d'Allah subhanahu wa ta'ala, ce n'est pas un acte d'adoration. فالأعمال الظاهرة هذه الشهادتان إقام الصلاة إيتاء الزكاة الصوم الحج بر الوالدين إماطة الأذى عن الطريق أمر بالمعروف النهي عن المنكر كل هذه أعمال ظاهرة les actes apparents le fait quand tu prononces l'attestation deux fois l'accomplissement de la prière le fait que tu t'acquittes de la zakat le jeûne le pèlerinage l'obéissance aux parents dans l'obéissance à Allah le fait d'ordonner le bien de blâmer le mal, d'enlever le mal sur le chemin, et ainsi de suite. Wal batina, iman billah, iman bil malaika, iman bil kutub, iman bil rusul, ou l'yom al-akhir, ou l'qadar khairi wa sharri, l'khawf min Allah, khashiyatullah, tawakkul ala Allah, al-raghbatu wal-raghbatu ila Allah, l'isti'ana billahi subhanahu wa ta'ala, l'hubbu fi Allah, wal-bughdu fi Allah, l'mualatu fi Allah, والمعادة لله سبحانه وتعالى هذه كلها أعمال باطنة et les actes cachés qui sont les actes du cœur c'est ta foi en Allah Azza wa Jal et ta croyance en les anges en les livres, en les messagers en le delà, en le destin bon et mauvais la peur d'Allah subhanahu wa ta'ala la crainte d'Allah subhanahu wa ta'ala le fait de faire confiance à Allah subhanahu wa ta'ala le fait d'avoir envie de rencontrer Allah, d'avoir envie d'avoir les récompenses d'Allah subhanahu wa ta'ala, le fait de demander aide à Allah subhanahu wa ta'ala, le fait d'aimer en Allah et de détester pour Allah, le fait de salir pour Allah et de désavouer pour Allah, tout ça ce sont des actes cachés, des actes du cœur. فَالْعِبَادَةُ تَمْتَدْ وَتَتَّسِعْ دَائِرَتُهَا فتشمل جميع الأقوال وجميع الأفعال التي يحبها الله ويرضاها. L'adoration s'étend et englobe toute parole et tout acte qu'Allah سبحانه وتعالى aime et agrée. قال تعالى قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين وبذلك أمرت. فإذا صلى العبد فهو في عبادة لله. وحتى إذا نام مع زوجته إن نوى ذلك فهو في عبادة الله سبحانه وتعالى وله أجر لأنه نام مع زوجته بأمر الله سبحانه وتعالى قال الله تعالى فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وقال صلى الله عليه وسلم وفي بضع أحدكم صدقة قالوا يا رسول الله يأتي أحدنا شهوته ويكون له فيها أجر قال أرأيتم لو وضعها في حرام أكان عليه فيها وزر فكذلك إذا وضعها في الحلال كان له أجر فإذا نام العبد واحتسب نومه كان في عبادة كما قال معاذ بن جبل رضي الله عنه إني لأحتسب نومتي كما أحتسب قومتي فإنسان إذا قام صلى فهي عبادة قاموا صلى لله سبحانه وتعالى فهي عبادة حتى إلى نم مع الزوجة ديالته والنية ديالته أنه يحسن نفسه ويحسن الزوجة ديالته فله أجر عند الله لأن الله سبحانه فالآن باشروهن أي جامعوهن وابتغوا ما كتب الله لكم أي أنه بمباشرتكم لزوجاتكم التقرب إلى الله والمقصود الأعظم من الوطأ حصول ذرية وإعفاف النفس والزوجة فإذا كانت نية الإنسان في هذا في نومته مع زوجه فهو في عبادة يؤجر على ذلك حتى أن الصحابة قالوا يا رسول الله إنما قال لهم رسول الله لازم وفي بضع أحدكم صدقة أي عندما يجمع الرجل أهله فهو فله صدقة قالوا يا رسول الله كيفاش نجامع أهلنا ونأخذ شهوتنا ولنا أجر؟ قال أرأيتم لو وضع أحدكم في الحرام ماذا سيكون له؟ أتكون عليه وزر؟ قال نعم. ها إذا ضرها في الحرام وش هل يكون عليه وزر ولا لا؟ فكذلك إذا وضعها في الحلال. فالإنسان إلى نام بالنية أنه ينام لكي يتقوى للقيام لعبادة الله سبحانه وتعالى، فيكون نومه عبادة. معاذ بن جبل، شوف الصحابة كيف يفهموا، أنا تنحتسب على الله سبحانه وتعالى النوم ديالي والقيام ديالي، أي كل حاجة من في العادات في داكشي اللي بقيت الراحة عنده فيه نية، فيكون عبادة. ها نشوف الصحابي هذا أنس رضي الله عنه وارضاه، خادم رسول الله صلى الله عليه وسلم، مرة كان في عرض عليهم شي حد العشاء والتفصيل عامر بالقرعة، والرسول صلى الله عليه وسلم تيجر القرعة فين ما كانت وتيأكلها. فأنس فطل الأمر، قال الرسول صلى الله عليه وسلم قال لك من ذاك النهار أنا عرفت الرسول صلى الله عليه وسلم عزيز عليه القرعة، فمن ذاك النهار أنا عزيز علي القرعة. علاش؟ لأن الرسول صلى الله عليه وسلم تيحبها، فله أجر أنه يأكل القرعة لأن الرسول صلى الله عليه وسلم يحبها، فهذه نيته لأنه يأكل يحبها لأن الرسول صلى الله عليه وسلم يحبها، فله أجر. وهذا الإمام النووي رحمة الله عليه في شرح صحيح مسلم فتح باب استحباب أكل القرع واليقطين، والاستحباب يؤجر عليه الإنسان، والأكل هذا من الأمور العادية، ولكن كيف يصبح هذا الأمر عادي مستحب ويؤجر عليه؟ النية التي تأكل به. فهذا أنت عندما تأكل القرع وتحبه لحب رسول الله صلى الله عليه وسلم له فتؤجر على ذلك، فهذه نعمة الله سبحانه وتعالى. Et il est dit dans le verset 10, ma prière, ce que j'égorge, ma vie, ma mort sont pour Allah, le souverain du monde. Il n'a pas de souci, ce qu'il m'a été ordonné. C'est-à-dire que quand la personne prie, il le fait pour Allah, il a accompli un acte d'adoration. Même quand il dort avec sa femme, et il a l'intention, et dans le fait d'avoir les rapports avec sa femme, il a l'intention, de se protéger lui de la fitna et du zina, et de protéger sa femme et d'avoir aussi la descendance, ben il est dans une adoration. Comme il est dit dans le verset, et maintenant ayez vos rapports avec et ayez l'intention dans votre rapport avoir ce que Allah subhanahu wa ta'ala transcrit pour vous. C'est-à-dire le fait d'avoir le plaisir avec vos femmes, le fait d'avoir la descendance, d'augmenter la communauté de Mohammed alayhi salatu wasalam, et le fait de vous préserver et de préserver votre épouse de l'adultère. Et quand l'intention il est ainsi dans cet acte, ben la personne il a une récompense. C'est ce que le Rasoul sallallahu alayhi wa sallam nous a dit dans le hadith authentique. Et quand quelqu'un il a un rapport avec sa femme, c'est une aumône pour lui. Ils ont dit à Rasulallah, comment? On prend notre plaisir et on va être récompensé. Il a dit, certes. Vous avez vu si quelqu'un prend son plaisir dans le haram, est-ce qu'il va être châtié? Lui, on dit, certes. Il a dit, là, on est de même pour le halal. Donc, si quelqu'un dort et son intention dans son sommeil, au moment d'aller dormir, intention de reprendre des forces pour se réveiller à adorer Allah, pour faire des prières nocturnes, etc. Il est évident que cette adoration, ce sommeil est une adoration pour lui. Cet acte autorisé, qui fait partie des choses de la vie, le fait de dormir, va changer, va devenir un acte avec l'intention sur laquelle tu le fais. La même chose pour ton rapport avec ta femme. Tu le fais pour te préserver du haram, préserver ta femme du haram, augmenter la communauté de Mohammed alayhi sallam et avoir des enfants, il est évident que tu seras récompensé. Mu'adh ibn Jabal, regarde la compréhension que Allah subhanahu wa ta'ala a donnée à nos plusieurs d'Allah alayhi. Il dit, même mon sommeil, j'ai une intention sur mon sommeil. Ça veut dire, je veux la récompense pour mon sommeil. Comme je cherche la récompense dans le fait quand je suis réveillé. C'est-à-dire, il a une intention au moment où il va dormir pour prendre des forces pour se réveiller, pour adorer mieux Allah subhanahu wa ta'ala. La même chose quand il se réveille, il se réveille pour adorer Allah subhanahu wa ta'ala. Donc il est récompensé dans le sommeil, son sommeil devient une adoration, et aussi quand il est réveillé, il est en adoration. Et regarde, la clairvoyance que Allah subhanahu wa ta'ala a donnée aux nobles compagnons, c'est fait qu'il a fait obligatoire leur chemin que nous devons suivre. Anas, qui était le serviteur du prophète, un jour ils étaient invités chez quelqu'un. Et la personne qui les a invités, le plat qu'il leur a servi, il y avait de la courgette. Anas voyait que Rasoul sallallahu alayhi wa sallam aimait beaucoup la courgette. Il allait la chercher là où il était, il l'a tirée, il l'a mangée. Il a dit, j'ai su que Rasoul sallallahu alayhi wa sallam aimait la courgette, depuis ce jour-là j'ai aimé la courgette. Il l'a aimé pourquoi? Parce que Rasoul sallallahu alayhi wa sallam l'aimait. C'est ce qui a poussé l'imam Nawawi rahimahullah, quand il a fait l'interprétation de Sahih Muslim, il a ouvert un chapitre, il a dit, chapitre, il est préférable de manger la courgette, et toutes les familles de courgettes. Et le préférable, c'est quelque chose sur laquelle tu as une récompense. Comment? Tu te goinfres et tu vas avoir une récompense. C'est l'intention qui va faire que tu as la récompense. C'est que cette courgette, tu l'aimes par l'amour du prophète, parce que ton prophète l'a aimé, tu l'aimes. Et c'est ça qui va faire que cet acte va devenir un acte d'adoration. Et que tu vas avoir la récompense. Hein? فَإِذَا أَصْبَحَ الْإِنسَانِ فَصَلَّ الصُّبْحِ ثُمَّ خَرَجَ إِلَى عَمَلِهِ فَهُوَ فِي طَاعَةِ اللَّهِ متلبس بطاعة لأنه خرج يسعى على رزقه ويطلبه كما أمره الله سبحانه وتعالى هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه إنسان فأصبح صلى الصبح وخرج ترزق الله سبحانه وتعالى فهو في طاعة ملبس بالعبادة لأن الله أمرك باش تخرج تقلب على الرزق ديالك أمرك باش تبدل الأسباب هو الذي جعل لكم الأرض ذلولا أي الأرض سخرها لكم الله سبحانه وتعالى فامشوا في مناكب امشوا في الأقطار ديالها قلب على الرزق ديالك ها اي كنت لا بيرسون ا في سابريير دو لوب il part à son travail chercher sa subsistance il est dans l'obéissance à Allah سبحانه وتعالى va chercher il sort pour chercher sa subsistance Il est parce qu'il met en application un ordre d'Allah subhanahu wa ta'ala qui lui a demandé de sortir et d'utiliser les moyens halal pour acquérir sa subsistance. Il dit dans le verset, c'est lui qui a facilité, qui a fait que la terre soit stable pour vous. Hein? Marchez sur cette terre et allez chercher et manger de, hein? de la subsistance d'Allah subhanahu wa ta'ala. Tu es obligé d'utiliser les moyens de sortir chercher ta subsistance. Et quand tu le fais, tu es en adoration. Voilà. Surtout quand tu sors et que ta sortie pour aller chercher, c'est pour que tu ne demandes personne à qui que ce soit et que aussi tu préserves tes enfants, ta femme et toi à demander à qui que ce soit. Voilà. والله سبحانه وتعالى قال فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله أمر من الله أن ننتشر في الأرض ونبحث عن رزقنا et il est dit dans le verset quand la prière est terminée errez sur terre à la recherche de votre subsistance hein? à chercher les bienfaits d'Allah سبحانه وتعالى عن كعب بن عجرة قال مرة على النبي صلى الله عليه وسلم رجل فرأى أصحاب رسول الله صلى الله عليه وسلم من جلده ونشطه فقالوا يا رسول الله لو كان هذا في سبيل الله فقال النبي صلى الله عليه وسلم إن كان خرج يسعى على ولده صغارا فهو في سبيل الله وإن كان خرج يسعى على أبوين شيخين كبيرين فهو في سبيل الله وإن كان خرج يسعى على نفسه يعفها فهو في سبيل الله وإن كان خرج يسعى رياء ومفاخرة فهو في سبيل الشيطان والحديث في صحيح الجامع وصحاه الشيخ ناصر رحمه الله تعالى شو انت بدأ داج رجل شاب صحيح قدام الرسول صلى الله عليه وسلم ومن شافوا القوة دياله والنشاط دياله قالوا الصحابة كنت كتصحى كلها زي ما في الجهاد في سبيل الله فقال لهم النبي صلى الله عليه وسلم هذا إلى خرج باش يقلب على الرزق لولاده صغار راهو في سبيل الله ولا خرج باش يجيب الرزق لوالديه كبار فهو في سبيل الله، وإلى خرج باش يقلب على الرزق دياله باش يعف نفسه فهو في سبيل الله، وإلى خرج رياء ومفاخرة قدام الناس فهو في سبيل الشيطان. ها إيه كعب بن عجرة رضي الله عنه وارضاه ينجوه أنهم فاخ un jeune est passé devant le prophète alayhi salam, il compte les compagnons, ils ont vu la force et la vitalité de ce jeune, ils ont dit à Rasulullah si celui-là était sur le sentier d'Allah, c'est-à-dire sur le sentier du combat, Rasulullah nous dit si celui-là il sortit pour chercher de la subsistance à ses petits enfants, il est sur le sentier d'Allah, et s'il est sorti chercher de la subsistance pour ses vieux parents, il est fils abilillah, et s'il est sorti pour chercher la subsistance pour lui, pour qu'il ne demande rien à personne, va il fi sabilillah. Et s'il est sorti par ostentation et pour se montrer, ben il est sur le chemin de shaitan. Le hadith, il est authentique, il est dans Sahih al-Jami. فالإنسان في كل حركة وكل كلمة إذا احتسب ذلك فهو في عبادة يؤدي بها حق الله. إنسان إذا كان في الحركة ديالته عنده نية في كل كلمة يقولها، إذا كان عنده فيها نية فهو في عبادة يؤدي بها حق الله سبحانه وتعالى. دونك لسخيما دون سكيل دي دون لي موفمون كي في سي لا اون انتونسيون اون بون انتونسيون دوسو با إلى دون اون ادوراسيون اللي اون تران داكومبلير لو دوا د الله سبحانه وتعالى. هذا مالي الموحدين. الآن إذا ضيع الإنسان التوحيد ماذا سيكون له؟ أولا يستحوذ عليه الشيطان ويكون من عبادة الشيطان من دون الله سبحانه وتعالى. سا سي سكو الله سبحانه وتعالى ريزيرفي مونوتيس. مانتنو سو كي نون با بريزيرفي لو مونوتيسم، ها كي اون نيجليجي لو مونوتيسم، كيس كي لو اريف؟ D'abord, Shaitan s'est accaparé d'eux, et donc si Shaitan s'accapare d'eux, ils vont l'adorer en dehors d'Allah. Qala Azza wa Jal, Alam a'ad ilaykum ya bani Adam an la ta'budu ash-shaytana innahu lakum aduwwun mubin wa an'buduni hadha siratun mustaqim. Alam a'murkum wa usikum على لسان رسولي ألا تعبدوا الشيطان لأنه عدوكم الأكبر وأن يعبدوني أي يوحدوني هذا هو الطريق المستقيم توحيد الله. Il est dit dans le verset ne vous ai pas ordonné par la voix de mes messagers aux descendants d'Adam qu'il ne faut pas adorer Shaitan car il est votre ennemi déclaré. Et adorez-moi. Réservez le culte, excusez-moi Allah subhanahu wa ta'ala, car ça c'est la voie droite. Hein? وإذا الناس لم يحققوا التوحيد عبد كل منهم هواه. تبع الهوى ديالو. Et si les gens ne réservent pas le culte, excusez-moi Allah subhanahu wa ta'ala, dans ces cas-là, chacun va adorer ses passions. قال تعالى أرأيت من اتخذ إلهه هواه أفأنت تكون عليه وكيلا أم تحسب أن أكثرهم يسمعون أو يعقلون إنهم إلا كالأنعام بل هم أضل سبيلا. أرأيت من اتخذ إله أي خبز ولا المعبود دياله هو الهوى دياله، هذا ما يمكن لك السيطرة عليه، أنت تنديره فقط ولا يمكن أن تسيطر عليه. واش تحسب لنا اكثرهم يسمعون ولا تعقلوا؟ والو راه ما تسمعوش، ما بحال البهايم بل اضل من البهايم. Et il est dit dans le verset as-tu vu celui qui a pris comme divinité ses passions, est-ce que toi tu vas le maîtriser? Là toi tu ne peux pas le maîtriser, tu l'avertis tout simplement. Ton rôle c'est de l'avertir. Et est-ce que tu crois que beaucoup parmi eux entendent ou réfléchissent? Certes, beaucoup parmi eux sont comme les bestiaux, sinon plus égarés que les bestiaux. Hein? Enfin, هذه صورة من ضيع التوحيد ومن عبد غير الله أو عبد الله وعبد مع الله شيئا آخر. Ça, c'est ce qui arrive, c'est ce qui arrive à ceux qui ont adoré autre qu'Allah subhanahu wa ta'ala, ou là qui ont adoré Allah et avec Allah autre chose. Face à Allah al-Azim, Rabbul Arsh al-Azim, arzuqana wa iyyakum tahqiq al-tawhid, wa mutaba'at al-Mustafa alayhi salatu wassalam, wa subhanak Allahumma wa bihamdik, ashadu an la ilaha illa ant, astaghfiruka wa atubu ilayk, wa salli Allahumma wa sallim ala Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, barakallahu fikum wa ahsallahu alaykum wa jazakum Allahu khairan.